अंगनमानलत भरत ஜ்யபூஷணம்ீமேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்தேவியம் சக்வீராசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்பதி தராணி திருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. மாதா பிதா இவ தய சமயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நக்குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரமாமி மூர்த்னா பூதம் சரஸ்தமஹதாப்பய பக்தநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரிரேணு பரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்கஸ்தனகிரிதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தம் அத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜி நிகழிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே யோதாதஸ்யைனமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாமை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை தூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாங்கவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமகஞ்ச சரண சரணம் பிரபத்யே. அங்கன்மாஞ்ஞாலத்தரச அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே அங்கமிருப்பார் போல் வந்து வலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே சிங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யன் விழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபமிழிந்தேலோர் எம்பாவாய். ஏகைவ குரு திருஷ்டியா துவாபியாம் வாபி லபேதையது நதத்திசிபிஹி அஸ்தாபிஹி சஹஸ்ரேனாபி கஸ்யசித்து இன்னும் பிரசித்தமான ஒரு ஸ்லோகம் சுபாஷித நிவியில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். குரு கடாட்சம் அதுக்கு சமமானது எதுவுமே கிடையாது. குருனா ஆச்சாரியன், குரு கடாட்சம்னா ஏதோ நவகிரகத்தில் இருக்க குருவுடைய கடாட்சம் நினைக்க வேண்டாம். இந்த குரு பார்க்கிறார் அப்படின்னு சொல்லுவான் அவாளும், இதோ குரு இருக்காரு அவர் அங்க பாக்குறார் அப்படின்னு, இவர் அங்க பாக்குறார் அவர் எட்டாம் ஸ்தானத்துல அவர் பார்க்கிறார், இவர் ஏழாம் ஸ்தானத்துல அவர் பார்க்கிறார், மூணாம் ஸ்தானத்துல இவர் பார்க்கிறார் அப்படின்னா, சரி பார்த்தா பாக்கட்டும் என்ன இப்போ அப்படின்னா, அவர் அங்க பாக்கிறார் அதனால உனக்கு ஆபத்து அப்படின்றாவா, இவர் அங்க பாக்கிறார் அதனால உனக்கு கஷ்டம் அப்படிங்கிற அத சொல்லல. அது சாதாரணம், அது எல்லாருக்குமே பொதுவாக வரக்கூடிய கிரகங்களுடைய கடாட்சம் அப்படிங்கிறது அது ஒரு மாதிரி வரும். அது அதுக்கான பலன் வந்து ஜோதிஷ சாஸ்திரத்துல சத்தியமா இருக்கு இதெல்லாம். இப்போ குருனா ஆச்சாரியன், ஆச்சாரியனுடைய கடாட்சம் ஒரு குழந்தைக்கு பிறந்துன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப விசேஷமானது. சின்ன வயசுல அந்த குழந்தைய கூப்பிட்டு ஆச்சாரியன் கிட்ட சேவை பண்ணி வச்சு, அப்போ வந்து ஆச்சாரியன் வாக்கினாலே அனுகிரகங்கள்லாம் வாங்கி வச்சுப்பா. அதுக்கப்புறம் பெரியவனான அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு கேட்டா, அதுக்கப்புறம் இந்த குழந்தை படிச்சு கிடிச்சு வரைச்ச இது எல்லாத்தையும் மறந்து அப்புறம் உத்தியோகம் வந்துடும். உத்தியோகம் வந்தா அது ஓட்டம்தான், ஓடி ஓடி அப்படிங்கிற அதுலயே ஆழ்வார். வாடினேன் வாடி வளைந்தினேன் மனத்தால் பெருந்தி இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இடைவர்த்தம் கூட அவர்தனும் கனவியை கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பிறளால் உணர்வனும் பெரும்பலம் தெரிந்து அப்படின்னு இத்தனை சொல்றாங்க. ஆனா நாடி நாடி ஓடி ஓடி வாடி வாடி எல்லாம் இருக்கும் எல்லாம் ஆகுனா இப்ப என்னாச்சு? முன்னாடி சின்ன வயசுல ஏதோ இப்படி சேவிச்சுட்டு இருந்தா கோயிலுக்கு போயிட்டு இருந்தா அதுக்கப்புறம் எங்கேயோ ஓட்டமா இருக்கு. என்ன பண்றது அப்படின்னா அந்த குரு கடாட்சம் இருக்கு அது வீண் போகாதான். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டான்னா, இங்க குரு கடாட்சம் ஆச்சு அதுக்கப்புறம் எங்கெங்கயோ ஓடிட்டான், ஆனா அதுக்கப்புறம் ஒரு 60 வயசு ஆனப்புறம் அவன் திருப்பி பிடிப்பான் மொத்தத்தையும். அதுக்கப்புறம் அந்த கடாட்சம் வீண் போகாது. மறுபடியும் நாங்க சின்ன வயசுல அதெல்லாம் படிச்சோமே, எனக்கு எங்க தாத்தா இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு, ஞாச தர்சகம் தான் சொல்லி கொடுத்தாரு, திருப்பாவையெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு அதை திருப்பி பிடிப்போம். பிடிச்சு அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் பரம பாகவதனாக இது எல்லாத்தையும் ரசிக்க கூடியவனாக வருவான். இந்த மாதிரிதான் பல கிரகங்கள்ல பல ஆங்கல்ல இப்பவும் நடந்துருக்கு. அதனால சின்ன வயசுல நம்ம பண்ணி வைக்கிற கடாட்சங்கிறது ஒரு நாளும் வீண் போகாது, அது கட்டாயம் அவனை சேயஸ்க்கு கொடுத்துட்டுதான் விடும். எது வரைக்கும்னா மோட்சபரியந்தமான சேயஸ் கொடுத்துட்டு தான் விடும். அவன் தானும் மோட்சத்துக்கு போய் தன் கிரகத்துல இருக்க எல்லாருமே மோட்சத்துக்கு போனோம் அப்படின்னு அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிருவானா. குரு கடாட்சம் இப்படி நமக்கே இப்படி ஒரு பெரிய பலனை கொடுக்கும்போது மகான்களுக்கெல்லாம் கேட்கவே வேண்டாம். அதை பத்தி அவர்கள்லாம் வித்யா ரொம்ப ஆச்சரியமா சொல்லியிருக்காங்க. சுவாமி தேசிகன் அதிகனசாரா வழியில ஒரு ஸ்லோகன் சொல்ற, ஸ்ரீமத்யாம் சாதசாதிதி அனுபதி வரதாச்சாரிய ராமானுஜாபியாம் சம்யக் திருஷ்டேன சர்வம் சகனிஷித ஜியா வெங்கடேசே நக்லத்தஹ. இந்த அதிகனசாராவளிங்கிற கிரந்தம் உத்தமமான கிரந்தம் இல்லை. ஸ்ரீபாஷ்யத்துக்கு மேல அதற்கக்கூடிய சந்தேகத்துக்கெல்லாம் பரிகாரம் சொல்லக்கூடிய கிரந்தம் அது. அது ஸ்லோகமா பண்ற. எப்படி இவர் இதை பண்றாரு? சீபாஷ்யக்கார உட்டகத தொட்டக்கரே அவர் பூர்த்தி பண்ற. சீபாஷ்யத்துல அதுக்கு மேல ஏதாவது சந்தேகம் வந்தா அதிக நசாரம், ரகசியங்கள்ல ஏதாவது சந்தேகம் வந்தா விரோத பரிகாரம் ஒன்னொன்னு அப்படிதான் வரும். ஏன்னா சீபாஷ்ய அவதாரத்துண்டு அடுத்த அவதாரம் இது தேசிக அவதாரங்கிறது. அதனால கீதா பாஷ்யத்துல ஏதாவது சரியா புரியலன்னா தாத்பரிய சிந்தைக்கு, கத்தியத்துல ஏதாவது புரியலன்னா கத்திய பாஷ்யம் அதனுடைய தொடர்ச்சியா அது வரும். ராமானுஜனுடைய தொடர்ச்சி அப்படின்னா சி தேசிகன். அதனால்தான் என்ன சின்ன போன வருஷம் ராமானுஜனுடைய 1000வது திருநட்சத்திரம், இந்த வருஷம் தேசிகனுடைய 79வது திருநட்சத்திரம். அவருடைய தொடர்ச்சிங்கிறது காமிக்கும் நம்ம கொண்டாட முடியாகவும் வந்துருக்கு. அப்போ அவர் சொல்றார் அந்த அதிகனசாராவளி பண்ணச்சேன், இந்த அதிகனசாராவளி இவர் பண்றாரு வெங்கடேசன் பண்றார், இதுக்கு என்ன காரணம், மூல காரணம் என்ன, இவருக்கு இதை பண்ணும்படியான சாமர்த்தியம் வந்திருக்கு இல்லையா? அப்ப பாஷ்யக்காரருடைய பாஷ்யத்துக்கும் மேல வரக்கூடிய சந்தேகத்துக்கு பதில் சொல்ற அளவு ஒரு சாமர்த்தியம் ஒண்ணு வந்திருக்கு இவருக்கு. இத்தனை சாமர்த்தியம் வர்றதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, வரதாச்சாரிய ராமானுஜாபியார் ரெண்டு பேர் கடாட்சம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வரதாச்சாரியர்ங்கிறவர் நடாதுரம்மாள், ராமானுஜாபியர் அப்படிங்கிறவர் அப்புள்ளார். அப்புள்ளார் சாட்சாத் ஆச்சாரியர், நடாதுரம்மாள் அவருக்கு ஆச்சாரியர். சின்ன வயசுல நடாதுரம்மாள் ஆனவர் இந்த குழந்தைய 5 வயசுல குழந்தைய அந்த குழந்தைய கடாட்சம் பண்ணி இவன் வேதாந்த ஸ்தாபனம் பண்ணக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு அத அவருக்கு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்புள்ளார் கையில அந்த குழந்தைய பிடிச்சு கொடுத்துட்ட. நீதான் இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். அப்புள்ளாரும் கடாட்சம் பண்ணி ஏத்திருந்த. இந்த கடாட்சம் வீணா போகுமா? இது எப்படி உத்தமமான கடாட்சம் இது. அதனால உண்மையில இந்த அதிக சாராவளி தேசியம் பண்ணல, நடாதுரம்மாலும் அப்புள்ளாரும் தான் பண்றான். ஏன்னா அவ கடாட்சம் தான் இப்படி பலிக்கிறது இப்போ. ஆனா சம்யக் திருஷ்டேன பல நல்ல கடாட்சம் பண்றதுதான் தெரியுதுங்க, இது சாதாரண கடாட்சம் பண்ணல, ரொம்ப நல்ல கடாட்சம் பண்ணிருக்கா. ஏன்னு கேட்டா சர்வம் சக நிசித தியா, அப்படிப்பட்ட புத்தி இவருக்கு வந்திருக்கேன் தேசியனுக்கு. அவளுடைய கடாட்சம் இல்லாட்டா இந்த புத்தி, இந்த அளவு ஒரு ஞானம், ஞான விகாசம் அப்படிங்கறது வராதே அப்படிங்கிறது. வெங்கடேசேன கிருத்தா, வெங்கடேசன் சின்ன குழந்தை, பொதுவா வேதாந்த தேசிகன் தான் சொல்லணும். ஆனா வேதாந்த தேசியன்னா பின்னாடிதான், சின்ன வயசுல வெங்கடேசனா இருக்கிறதுனால கடாட்சம் பண்ணான். அதனால அந்த கடாட்சத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுனால வெங்கடேசேன அப்படிங்கிற அவர் வந்து இங்க இந்த அதிகமசாராவளிய பண்ற அந்த கடாட்ச பலத்தினாலே அப்படிங்கிற. அந்த மாதிரி ஆள வந்தார் ராமானுஜருக்கு கடாட்சம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. ஆகா அப்படிப்பட்ட ஒரு கடாட்சம் விசேஷமான பலன்களை எல்லாம் கொடுக்கறது ஆச்சாரிய பிராச்சாரிய கடாட்சங்கள். அவர் வேதாந்த ஆச்சாரியனா நீ ஆவா அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா, சொன்னவர் யாரு, நடாதூர் அம்மாள் சொன்னார் இல்லையா, அதான் ரங்கநாதன் பிடிச்சிருந்துட்டார் வேதாந்த ஆச்சாரியன் பட்டங்க கொடுத்துட்டார் அவருக்கு. ஏன்னா அவர் ஆச்சாரியன் என்ன சொன்னாரோ அதை திருமணம் நடத்துறதுக்கே கடவுள் பட்டிருக்கார். இவன் வேதம் பிரதிஷ்டாபித வேதாந்தகா அப்படின்னு வேதாந்தத்தை ஸ்தாபனம் பண்ற ஆச்சாரியனார் ஆவான் அப்படின்னு சொன்னார்னா அம்மாள் சொன்னார் இல்லையோ, அம்மாங்க திருமாளுக்கே அம்மாள் தானே. அதனால அப்படி சொல்லிட்டார்னா உடனே ரங்கநாதன் என்ன பண்ற, அம்மாள் சொன்னது காஞ்சிபுரம் வரராஜ பெருமாள் சன்னதியில் தான், ஆனா அதை பிடிச்சிருந்தவர் ரங்கநாதன் தெரிஞ்சிருந்தா அப்படியே பிடிச்சிருந்தேன் வேதாந்த ஆச்சாரியன் அப்படின்னு அவர் பட்டம் கொடுத்துட்டேன். இதெல்லாம் அழகா பண்றதுக்கு ரங்கநாதன் தெரியும், அவருக்கு அவ்வளவு தெரியாது, அவருக்கு அந்த குழந்தைகளை வளர்க்க தெரியும் அவ்வளவுதான். நல்லா காலக்ஷேபங்கள்லாம் நல்லா நடத்தி நல்ல ஞானங்கள் எல்லாம் கொடுத்து ஒரு ஆச்சாரியன் லெவல்ல அவர் ஆக்கிற வரைக்கும் வரதராஜ பெருமாள் ஆக்கிட்டா இவர் பத்தி போடுவார். இதுதான் ராமானுஜர் கதையும், இதுதான் வேதாந்த எல்லா ஆச்சாரியர் கதையும் இதுதான். குரத்தாழ்வார் ராமானுஜர் வேதாந்த தேசியம் மொத்தவே கதையும் உருவானது கருவானது உருவானது எல்லாம் காஞ்சிபுரத்தை. அப்புறம் அவ பயன் பெற்றது அப்படின்னா ரங்கநாதன் கடைசியில் அவளை வச்சு நன்னா சம்பிரதாயத்தை நன்னா நடத்தி சம்பிரதாயத்தை காப்பாற்றுறதுக்கு ரங்கநாதன் சமயம் யாரும் கிடையாதுன்னு பேரும் வேறு வாங்கிட்டு போடுவான். இந்த புக்காத்துலாம் பேர் கொடுப்பா பெண்ணு பிறந்தாத்து பெண்ணை காட்டு பிறந்தாத்துலாம் அந்த பெண்ணை நன்னா குணவதியா நன்னா வளர்த்து வந்தானா கடைசியில் புக்காத்தவே நல்ல பெண்ணு அப்படின்னு பேர் கிடைக்கிறது இல்லையா. அந்த மாதிரி ஆச்சாரியர்களுக்கு எல்லாம் பிறந்தாம் எதுன்னு கேட்டா இது காஞ்சிபுரம் புக்ககம் எதுன்னு கேட்டா சீரகம் அங்க போய் பெருமை சேர்த்துருக்கா இல்ல காஞ்சிபுரி எஸ்ஹி ஜன்மபூமி விகாரபூர் வெங்கடபூதரேந்திரா வாசஸ்தலி ரங்கபுரி தமீத்யம் ஸ்ரீ வெங்கடேசம் குருமாஸ்ரயா மகா. தேசியனுக்கு காஞ்சிபுரம் தான் ஜன்மபூர் ஸ்ரீரங்கம் அப்படிங்கறத புக்ககம் வாசபூமி அப்படின்னு வாழ்ந்த வாழ்ந்தாகும் அது இது பிறந்தாம் பிறந்தாம் புகுந்தாம் சொல்லு அந்த மாதிரிங்கிற மாதிரி ஆச்சாரியர்களுக்கு அப்படி ஒரு பிரபாவம் இருக்கு. அந்த கடாட்சத்தினுடைய பிரபாவத்தை அவர் சொல்றார் இங்க நடோதர்மாளுடைய கடாட்சத்தினுடைய பிரபாவத்தை பெருமாளே கேட்கிறார் அப்படிங்கிற அளவு சொல்ற அந்த கடாட்சத்தை எங்க மேல நீங்க வந்து செலுத்தணும் எங்களுக்கும் அந்த கடாட்சம் வேணும் நமக்கு ஒரு கடாட்சம் கிடைச்சது இல்லையோ அந்த மாதிரி எங்களுக்கு என்ன கேட்டானா உம்முடைய கடாட்சம் வேதாந்த தேசியனுடைய கடாட்சம் எங்களுக்கு வேணும் அந்த கடாட்சத்தை பிரார்த்திக்கிற மாதிரி செங்கன் சிரிச்சிருதே மேல் உயாவும் பிரார்த்திக்க நீங்க என்ன பண்ணுங்கோ இந்த கடாட்சத்தை வாங்கிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க கேட்டா நாங்க ஒன்னும் பண்ணல அபிமான பங்கமாய் வந்து என் பத்லி கட்டிற்கீழே வந்திருக்கோம் எங்க அபிமானத்தை விட்டுருக்கோம் எங்களுக்கு வேற ஒன்றும் பண்ண தெரியாது வேதாந்த தேசியனுடைய கடாட்சத்துக்கு பாத்திரமாகணும் தேசியனுக்கு சிஷ்யன் ஆகணும்னு வச்சுக்கோ அப்போ ஓரளவு ஞானம் இருக்கணும் இல்லையோ இருந்தா தானே சிஷ்யன் ஆக முடியும் நீ என்ன ஒரு ஞானமும் கிடையாது நல்ல தேசிகனே கருணையினால கடாட்சம் உண்டான் கதம் தன்னிலும் நேரே எனக்கில்லை அன்பு கண்டாய் நின் பதமுன்றிய அன்பரிலும் நேசமில்லை அந்தோ என் படி கண்டு இனி என் பயன் ஏதமில் தூப்புலெந்தாய் உன்படியே அருளாய்ங்கிறார் தேசிந்து குமாரர் பார்த்தது எனக்கு என்ன பார்க்காதையும் உன்படியே அருளார் நான் என்ன இவன் என்ன இவன் என்ன பண்ணுதான் இவன் சரியான பாத்திரமா நினைக்காதியா என்ன நினைச்சா ஒன்னும் தேராது உம்மை நினைச்சு பாரு உம்மை நினைச்சா என்ன கேட்டா நீ கருணாமூர்த்தி அதனால கருணையினாலே பண்ணணும் உதவாய் எனக்கு உன் அருளே உன் அருள் அன்றி எனக்கு ஒரு நல் தூணை மையினால் உன் அருள் தவிர எனக்கு வேற என்ன சகாயம் நல்ல சகாயம் எனக்கு இருக்கக்கூடிய பலம் அப்படிங்கிறது உங்களுடைய கடாட்சம் தான் இது தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ற அந்த ரீதியில அந்த கடாட்சம் தான் நமக்கு பரவ பாரகமானபடினால அது சொல்ற பாட்டு நம்ம ஒண்ணுமில்லாத போயிருக்கோம் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து அவர்கள் அபிமான பங்கமா வந்திருக்கலாம் ஆச்சாரியன் கிட்ட நிறைய ராஜாக்கள் தான் வருவோம் ராமானுஜர் ஆசிரியத்த ராஜாக்கள் நிறைய பேர் சுவாமி தேசிகனை ஆசிரியத்த ராஜாக்கள் நிறைய பேர் சிம்ம பூபாலன் அப்படின்னு ஒருத்தர் பேர்லாம் சொல்ற தென்னவன் ஒருத்தர் சொல்ற தேசிகனை அந்த மாதிரி பராத்திர பட்டர் ஆசிரியச்ச ராஜாக்கள் அப்படின்னு பல பேர் ராஜாக்கள் வந்து ஆசிரியக்கிறன்னா சுவாமி ஜெய்சிகன் இவர் வந்து உச்சவர்த்தி வந்தவர் ஒன்னும் கிடையாது நல்ல வஸ்திரம் கூட கிடையாது ஆனா அந்த ராஜாக்கள் எல்லாம் வந்து நிக்கிறார் இங்க கை கட்டி நிக்கிறார் என்ன காரணம் அப்படின்னா இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் அவருக்கு கிடையாது ஞான ஐஸ்வர்யங்கிறது இங்கதான் இருக்கு அதனால அவர்கள் ராஜாக்கள் என்ன பண்றாங்கன்னா தம்முடைய அபிமானத்தை விட்டுட்டு நான் தான் ராஜா அப்படின்னு ஒரு அபிமானம் சொல்லியும் அந்த அபிமானத்தை விட்டுட்டு அன்னைக்கு ரகுபரன் அப்படிங்கிறவன் ஜடபரதர் ஆசிரியா இல்லையா பள்ளத்துல இந்த வெப்பனு கீழே குதிச்சு ஆசிரியா இல்லையா அன்னைக்கு வல்லபதேவன் அப்படிங்கிற ராஜா பட்டத்து யானையிலேருந்து தான் கீழே வந்து பட்டத்து யானையில பெரியாழ்வாரை ஏற்றி வச்சான் பெரியாழ்வார் ஆச்சாரியனாக்கி அவர் பட்டத்து யானையில ஏற்றி வச்சு ராஜா அந்த பட்டத்து யானை பின்னாடி நடந்து போனான் மதுரையில பெரும் முன் சீரணிந்த பாண்டியந்தன் அப்ப வாரணமேல் மதுரை வளம் வரவே வானில் அப்படின்னு மதுரையில் ஆரம்பிச்ச பட்டத்து யானையில ராஜா இருந்து பின்னாடி சைன்யம் ஆனா அந்த பட்டத்து யானையில பெரியாள் உட்காந்து வச்சான் உட்காந்து வச்சு ராஜா கை கட்டி பின்னாடி போனான் அப்படின்னு கோயில் ராஜாக்கள் ஏன் இப்படி பண்றான்னா அதான் அபிமான பங்கம் அதுக்கு அபிமானத்தை விட்டுட்டா என்ன எத்த இந்த ராஜ்யம் எத்தனை இந்த தேசத்துக்கு நான் ராஜான்னு சொல்லியிருக்கேன் இது என்ன பெரிய தேசம் அங்கன்மாஞ்ஞாள தரச ஒரு பெரிய பூமின்னு எடுத்துக்கோ பூமியில எத்தனையோ மூலையில இருக்கு சோனி கோண அப்படிங்கிற பூமியில ஒரு மூலையில ராஜா. ஆனா அந்த பூமிங்கிறது பகவானுடைய விபூதியில ஒரு மூளை, ஒரு மூளை இல்ல ஒரு புள்ளி. அது நம்மளே பார்த்தா பெரிய ஆகாசம்னு பார்த்தோம் வச்சுக்கோங்க, பெரிய ஆகாசத்தில் பூமிங்கிறது என்னது, ஒரு சின்ன புள்ளி தானே இருக்க முடியும். பூமியை காட்டிலும் பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் இருக்குங்க, அதெல்லாம் இங்க இருந்து பார்த்தா சின்னதா புள்ளியா தெரியும். அப்ப அங்க இருந்து பார்த்தா பூமி சின்ன புள்ளியா தெரியும், இன்னும் மேல போய் பார்த்தா பூமியே தெரியாது கூட போகும், ஒண்ணுமே இல்லாதபடி அவ்வளவு ஆகும். ஆனா இது மொத்தத்தையும் பகவான் ஆண்டு கொண்டிருக்கான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கும். ஆனா இதெல்லாம் சின்ன விஷயம், அதனால இந்த அபிமானத்தை விட்டுட்டாரா, எல்லாம் வேண்டாம் எங்களுக்கு, எங்களுக்கு சர்வேஸ்வரன் இருக்கானோ அவனை நாங்க வந்து ஆசிரியிருப்போம். ஜராசந்தனை சேர்ந்த, ஜராசந்தனாலே சிறைபிடிக்கப்பட்ட ராஜாக்கள் நிறைய பேர் இருந்தா, 60,000 பேர் இருந்தா கிட்டத்தட்ட. அவர்கள்லாம் கிருஷ்ணன் போய் ரிலீஸ் பண்ணார் எல்லாரையும், போய் எல்லாம் ஊருக்கு போங்க அப்படின்னா அவன் எல்லாம் சொன்னா நாங்க ஊருக்கு போல, உண்மையா ஆசிரியிருக்கோம், எங்களுக்கு ராஜ்யம் எல்லாம் வேண்டாம், உங்ககிட்ட இருந்தா போகணும்னா வேண்டாம், இல்ல இல்ல இப்படியே நினைச்சுக்கோங்க, நினைச்சுட்டே ராஜ்யத்துக்கு போங்கன்னுட்ட. அவர் இந்த நினைவு இருந்தா போறோம், ராஜாவா இருந்தா தப்பு இல்ல, அபிமானத்தோட இருக்க கூடாதுங்கிறது தான். அதனால அபிமான பங்கமா வந்திருக்கலாம், அந்த மாதிரி நாங்களும் அபிமான பங்கமா வந்திருக்கோம். நாங்க எது இப்படி பிறந்தோம் அப்படின்னா, இத்த படிச்சோம் அப்படின்னா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல, அபிமான பங்கமாய் வந்து ஆச்சாரியன் சன்னிதியில், ஆச்சாரியன் சன்னிதியில அப்படிதான் வரணும், அபிமானத்தோட வரக்கூடாது. அபிமான பங்கம் ஆனானப்பட்ட விதுரர் அவர் மைத்ரேயர் ஆசிரியர், விதுரர் மகாஜானி அவர் மைத்ரேயர் போய் ஆசிரியர், ஆசிரியர் எப்ப வந்தார், மைத்ரேயர் நமக்கு உபதேசம் பண்ணுறான்னு சந்தேகத்தோட போறார் அவர், எனக்கு அந்த யோகியதை இருக்கா அப்படின்னு விதுரருக்கே சந்தேகம். அப்போ ரொம்ப வினயத்தோட போய் கேட்கிற அப்படின்னு கிட்டே போறேன், அவர் தூரத்திலே நிக்கிறார், அவர் கூட்டப்புறம் கிட்ட போறார் அப்படின்னா, கிட்ட போலாமா கூடாதோ அப்படின்னு சந்தேகம் அவருக்கு. இத்தனைக்கு கிருஷ்ணன் சொல்லியிருக்கார், சிபாரிசியானா கிருஷ்ணன் வீதர் கிட்ட சொல்லி, நீ மைத்ரேயன் கிட்ட போய் சொல்லி, மைத்ரேய கிட்ட சொல்லி விதுரன் வருவான் நீ உபதேசம் வந்து அப்படின்னு சொல்லியிருக்க. அப்ப விதுரன் என்ன பண்ணணும்னா, நேர மைத்ரேய கிட்ட போய் வந்து கிருஷ்ணன் நினைச்சிருக்கான் உங்ககிட்டயும் சொல்லிருக்காரு அவன் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா மைத்ரேயர் நம்ம கூட்டுப்பாரா அப்படிங்கறதுக்காக 10 அடி தள்ளி நின்று கைதுக்கு நின்று பாக்குற, அதான் சிஷ்யனுக்கு இருக்கக்கூடிய தபஸ் வினயம்ங்கிறது. அப்படி இருந்தா ஆச்சாரிய கடாட்சம் வந்து நன்னா வரும் அந்த இடத்துல. ஆச்சாரிய எஸ்ஏ தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு, யாருக்கிட்ட பெருமாள் கிட்ட பக்தி இருக்கோ, பெருமாள் கிட்ட எத்தனை பக்தி இருக்கோ அத்தனை பக்தி ஆச்சாரியன் கிட்டே இருக்கோ அவளுக்கு தான் புரியும். தசீதே கதிதாக்கியர்த்தாக, பெருமாள் கிட்ட இருக்க பக்தி ஆச்சாரியன் கிட்ட பண்ணணும், புரியும் குறைக்க கூடாது. அதனால அபிமான பங்கமாய் வந்திருக்கும், வந்து அபிமான பங்கம்ங்கிறதுக்கு சாட்சி என்ன கேட்டா, நின் பள்ளி கட்டிருக்கீழே, நின் பள்ளி கட்டிருக்கீழே வந்து நிற்கிறோம் நாங்க, நாங்க இருக்கக்கூடிய இடம் நம்ம திருவடி கீழே, திருவடி கீழே தான் விபீஷன் போய் நின்றார், திருவடி கீழே தான் லக்ஷ்மண பெருமாள் போய் நிற்கிறார். அது மாதிரி நாங்களும் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பான் போல் வந்து தலை பெய்தோம், அதுதான் ஆச்சரியமான இடம். அந்த திருவடி கீழே இருந்தாலும் ஆச்சாரிய கடாட்சம் தான் உண்டு. பாதுகா சாஸ்திரத்துல பாதுகையை சொல்ற, பாதுகை இருக்காரு ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணுவார். என்ன அப்படிங்கிட்டா, பெருமாளை சேர்ந்த எத்தனையோ உபகரணங்கள் ஆபரணங்கள் எல்லாம் என்னமோ இருக்கும், சக்கரங்கள் சாமரங்கள் முதலான பரிச்சதங்கள்லாம் இருக்கா, சங்க சக்கரங்கள் ஆயுதங்கள்லாம் இருக்கா, நிறைய பேர் இருக்கா. ஆனா பள்ளிக்கட்டில் கீழே பெருமாள் திருவடிகள் நிக்கிறவர் யாரு, பாதுகை தானே. அதனால என்னாச்சுன்னா, பிரதம நயன பாதம் பாவனம் பிராப்து காமா, பெருமாளுடைய கடாட்சம் அங்கதான் வருவோம். நேர சயனத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்க, கண்ணன் சயனத்துல இருக்கும்போது துரியோதனும் துரியோதனும் வந்தா அர்ஜுனும் வந்தா, யுத்தத்துல சகாயம் கேட்கறவங்கிறதுக்காக கண்ணன் கிட்ட கேட்கறவங்கிறதுக்காக வந்தவன், துரியோதனன் வந்தவன் எங்க உட்காந்தான்னா தலைமாட்டு பக்கம் உட்காந்தான். ஏன்னு கேட்டா அபிமான பங்கமே வரலாம், அபிமானத்தோட வர நான் போய் கால் பக்கம் உட்கார்றதாரு, நானும் ஒரு ராஜா ஹஸ்தினாபுரத்துக்கு ராஜாவா இருக்கக்கூடியவன் நான், அவரும் ஒரு ராஜாவா இருக்க, அதனால ஒரு சேரை போட்டு தலைமாட்டு பக்கம் உட்காந்துட்டார். ஆனா அர்ஜுனன் மாத்திரம் கால் மாட்டு பக்கம் உட்காந்தான். கண்ணன் தூங்க தான் தெரியுங்க நமக்கு அப்படி, வரல வந்து உட்காந்த அப்புறம் இதுவா பட்டுன்னு எழுந்தா, இதுதான் நேர கால் பக்கம் இருக்கும் அதான் தெரியும். அப்படி எழுந்துட்டா வச்சுக்கோங்க, என்ன தலைமாட்டில் இருக்கிறது தலையை நிமிர்ந்துதானே பார்க்கணும், எழுந்துக்கிற தலையை நிமிர மாட்டான், பற்றி வந்து எதுக்கு யாருக்கு அழுவோம். அப்ப நேர அர்ஜுனை பார்த்தா, அர்ஜுனா எப்ப வந்த அப்படின்னா, உடனே துரியோதனன் நான் தான் முதல்ல வந்தேன், அப்ப குதிக்கிறான் நான் தான் முதல்ல வந்தேன். அப்படியா ரெண்டு பேரும் வந்திருக்காங்களோ ரொம்ப சந்தோஷம், ரெண்டு பேரும் வந்துட்டா ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் தானே என்ன, ரெண்டு பேரும் வந்துட்டா ரொம்ப சந்தோஷம். ஆனா துரியோதனுக்கு என்ன வேணும் கேட்க போது, சைன்யம் வேணும்னு சொல்லிட்டான், அர்ஜுனன் தான் கிருஷ்ணன் வேணும்னு சொன்னான். ஏன் அப்படின்னா அவன் புத்தி அது. கிருஷ்ணனால இப்ப என்ன இருக்கு, சைன்யம் இருந்தா உபயோகப்படும் நினைச்சுட்டான், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் கிருஷ்ணன். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் இருந்தா போதும் அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் ஒரே லட்சியம் தான், யுத்தத்துல ஜெயிக்கணும் இருக்குது. ஜெயிக்கிறதுக்கு இவனுக்கு இப்படி தோணிச்சு, அவனுக்கு அப்படி தோணிச்சு, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த கடாட்சம் யார் மேல பத்துது முதல்ல, பிரதம நயன பாதம், காலகட்டத்தால பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாடுச்ச, அப்ப முதல் கடாட்சம் புரியும், அந்த கடாட்சம் யாருக்கு கிடைக்கிறதோ அது ரொம்ப விசேஷம். அது யாருக்கு கிடைச்சது, அர்ஜுனுக்கு தானே கிடைச்சது, அப்போ அர்ஜுனுக்கு ஞானம் உண்டு. அதுக்கப்புறம் துரியோதன் தானா வந்து குதிக்கிறவன் தானே, அதனால இந்த கடாட்சம் பாதுகைக்கு கிடைக்கிறதாம். பாதுகையானோ அதான் சொல்றேன், திருவடி ஆசிரியோ ஆசிரியா பிரதம கடாட்சம்ங்கிறது கிடைக்கும், பிரதம கடாட்சம் கிடைச்சதுன்னா அது பரமக்ஷேமமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரியாக இப்ப நாங்கள்லாம் எங்க வந்திருக்கோம் கேட்டா, உன்னுடைய கடாட்சம் நன்னா வரணும், என்ன வரணும்னா அந்த திருவடி கீழே தான் இருக்கணும். அதனால பள்ளி கட்டில் கீழே அந்த இடத்த வந்திருக்கோம், சங்கம் இருப்பார் போல் ஒருத்தரா இல்ல சங்கமா வந்திருக்கோம், கும்பலா வந்திருக்கோம், ராஜாக்கள்லாம் கும்பலா தான் வந்திருக்கோம். நாங்களும் ஒருத்தரோட பல சிஷ்யர்களா சேர்ந்து வந்தோம், சிஷ்ய ஓடிகள் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். சங்கம் ஏபிஹி அப்படிங்கிற பரதன் ஏபிஸ்து சத்திவை சார், இத்தனை பேரோட வந்திருக்கேன் நான், எனக்கு அனுகூலம் பண்ணக்கூடாதான் நாம கிட்ட கேட்கறேன். நாங்க இத்தனை பேர் சிஷ்யர்கள் வந்திருக்கோம், சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். நாங்க இங்க வந்தோம் இல்லையோ, வந்தோம் இல்ல வந்து தலை பெய்தோம், வந்ததே ஒரு பரம பிரயோஜனமாக, இங்க சேர்ந்ததே பரம பிரயோஜனமாக, அப்புறம் என்னங்கிறது இருக்கட்டும், வந்து வந்து சேர வேண்டிய இடத்துல நன்றாக வந்து சேர்ந்தோம் அப்படின்னு. ஆ ஜகாம முகூர்த்தேன எத்திர ராம சலக்ஷ்மணா அப்படிங்கிற வால்மீகி, விபீஷணன் விபீஷணன் லங்கையை விட்டுட்டு இங்க பெருமாள் இருக்கிற இடத்துக்கு வந்த லங்கை கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க வால்மீகி வந்து லங்கையில என்ன நடந்தது, ஏன் விபீஷணன் விபீஷணன் லங்கையை விட்டுட்டான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க வால்மீகி. இப்போ வந்து இப்போ ராவணன் சொன்னா, அப்புறம் இந்திரஜித் சொன்னா, அப்புறம் இந்திரஜித் கோவிச்சு, இந்திரஜித் பதில் கோவிச்சுன்னா விபீஷணனே அந்த இடத்துல இருக்க முடியல, எல்லா பகவத் தேசிகளா இருக்கா, இனிமே இந்த இடத்துல இருக்கவும் முடியாது அப்படின்னு பட்டு நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். கிளம்பி லங்கை கதையை சொல்லிண்டே வருவார், கிளம்பி நேரம் ராமன் ராமன் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லணும், ஆனா ராமன் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தார் வால்மீகி. ஒரு இடத்துல இருக்கோ அந்த இடத்துல சொல்லும் போது அங்கிருந்து போனார் தான் சொல்லணும். இப்ப திருவனந்தபுரத்துல அப்படியே இருக்கும், இந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் கிளம்பி போனார்னா, இப்ப திருவனந்தபுரத்தே ஒருத்தர் கிளம்பி ஸ்ரீரங்கம் போனார் அப்படின்னு சொல்லணும். திருவனந்தபுரத்தில் இருக்கவர் இங்கிருந்து ஒருத்தர் ஸ்ரீரங்கம் வந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது, அங்க இருக்கிறது தானே வந்தார்னு சொல்ல முடியும். இப்போ வால்மீகி என்னமோ லங்கையில் சொல்லிட்டு இருக்கோம், லங்கையில் இருக்கும்போது லங்கையிலிருந்து கிளம்பி போனான்னு சொன்னா நல்லா இருக்கும், அவர் வந்து பெருமாள் இருக்கிற இடம் வந்தார் அப்படிங்கிற அழகா வியாக்கியானம் பண்றா, ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். ஒண்ணு என்னன்னு கேட்டா, வால்மீகி லங்கை சொன்னா கூட அவர் அங்கதான் இருக்கார் போல, இன்னும் பெருமாள் கிட்டதான் இருக்கார் போல. இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, அழகா சொல்ற, விட வேண்டியதை விட்டு பற்ற வேண்டியதை பற்றி போக வேண்டிய இடத்துக்கு போயிருக்காரு, கரெக்டாக போயிருக்காரு, எங்க போனோமோ அந்த இடத்துக்கு போன வந்த, ஊர் ஊரா சுத்திட்டு கடைசியில் ஆத்துக்கு வந்த அப்படின்னு சொல்றோம். சுத்தறதெல்லாம் போன இடம், அவங்கிறது வந்த இடம். ஆனா விபீஷணுக்கு வந்த இடம் வர வேண்டிய இடம் இது என்ன, பெருமாள் திருவடி, அங்க வந்தார், அங்க வந்து நின்றார் அப்படின்னு, வந்து அதுக்கப்புறம் நின்றார் அந்த இடத்துல நிக்கிற அப்படின்னு. அந்த மாதிரி இந்த இடத்துல பள்ளி கட்டுக்கீழே வந்து தலை பெய்தோம், சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். நீ என்ன பண்ணா கடாட்சம் பண்ணும், கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ, அந்த கண்ணு மெதுவா எங்களை கடாட்சம் பண்ணு, ஒரே இடையா கடாட்சம் பண்ணா நாங்க தாங்க மாட்டோம், மெதுவா கடாட்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. கிங்கினி அப்படின்னா பொலிசில போட்டிருக்கிற கிங்கினி, மூடியும் மூடாமையும் இருக்கணும், மொத்தமா திறந்தா எல்லாம் மொத்தம் வந்துடும், மொத்தம் மூடிட்டா சத்தம் வராது. அதனால கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே, தாமரை பூ அந்த மாதிரிதான் மலர் காத்தாள், பாதி மலர்ந்து பாதி மலராது தாமரை, அந்த மாதிரி எங்களுக்கு கடாட்சம் ஆகும். என்ன அர்த்தம் கேட்டா, ஆச்சாரியரே நீர் சொல்லி கொடுக்கக்கூடிய உபதேசங்கள் இருக்கோ மொத்தத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தா எங்களுக்கு ஒண்ணும் புரியாது, உமக்கு சொல்லி உமக்கு தெரிஞ்சது மொத்தமும் நமக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆரம்பிச்சான்னு நமக்கு எப்படி புரியும், அதனால எங்களுக்கு என்ன புரியுமோ அதை நீர் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். பூர்த்தியா சொல்லிக் கொடுக்க கூடாது, ஆச்சாரியர்கள் பூர்த்தியா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. தீபாஷ்ட சாட்சியம் பொருளத்தை கூடவே சிவப்பிரகாசிகள் சேர்த்து சொன்னாரா உங்க ஆச்சாரியர்னு கேட்டார் ஒருத்தர் அப்படின்னு சொன்ன சின்ன வயசுல. இல்லையே சீபாஷ்யம் மட்டும்தான் சொன்னார் அப்படின்னா உத்தமம் அப்படின்னு என்ன கேட்டா மொத்தத்தையும் சொல்லி குழப்பிட கூடாது, போட்டு பயமுறுத்தக்கூடாது. அந்த பாத்திரத்துக்கு என்ன கொல்லுமோ அந்த சமயத்துல 10 வயசுல பையன் படிக்கிறான்னா அதுக்கு என்ன கொல்லுமோ அதுதான் சொல்லுவோம். செங்கன் சிரிச்சிறிதே தேசிகனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சா நம்ம எங்கேயாவது போகணும் என்ன நடக்கும் நமக்கு ஒண்ணு நினைக்காது. அதனால தேசிகன் என்ன பண்றாங்க கேட்டானா அந்தந்த இடத்துல அவ்வளவுக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா வரணும் கடாட்சம். கிங்கி நிபாய் செய்த பூ எப்படி மலரும் தாமரை பூ சொல்லி எகமா மலர்றது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா மலரும். இந்த மாதிரி ஆச்சாரிய கடாட்சம் கொஞ்சம் கொஞ்சமா வரணும். ஆச்சாரியனுக்கு சமமாக சிக்ஷன் ஆக்கிடுவார், அவருடைய ஞானம் இருக்கும் வந்துடும். அது ஒரு நாள்ல வர ஞானம் இல்லை, 10 வருஷம் 20 வருஷம் வரக்கூடிய ஞானம். சுவாமி தேசியனுக்கு 15 வருஷம் ஆச்சுன்னு சொல்றான். விம்சத்தியப்தே அப்புள்ளாருடைய ஞானம் தேசியனுக்கு 15 வருஷத்துல வந்துதான். விம்சத்தியப்தே விஸ்வர் 20வது வயசுல இன்னொரு அப்புள்ளார் ஆயிட்டார். ஆச்சரியம். அப்புறம் அப்புள்ளார் உடனே என்ன பண்ணிட்டாருன்னா பெருமாள் கிட்ட போய் விஞ்ஞானம் பண்ணிட்டார். காஞ்சிபுரத்தில் பேரவாளர் சன்னிதிதான் இதெல்லாம் நடக்கிறது. அப்ப உங்களுடைய சங்கல்பத்தினால 15 வயசுல தேசியனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு, மொத்தம் சொல்லி கொடுத்துட்டேன். என்ன எல்லாம் முடிஞ்சுட்டா 15 வயசுல 15 வருஷத்துல எல்லாம் எப்படி முடிஞ்சீங்கன்னா நமக்கு எல்லாம் வேதாத்தியத்துக்கே 10 வருஷம் இருக்கும். இப்ப வேதாத்தியனம் பண்ணி சமஸ்கிருதம் பண்ணி வேதாந்த அங்கங்கள் ஆறு அதெல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து சாஸ்திரங்கள் சாமானிய சாஸ்திரம் நியாயசாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் சாகித்யம் அலங்காரங்கள் இன்னும் என்னென்ன உண்டா என்ன சொல்லி கொடுத்து அப்புறம் சீவாஷ்ய காலக்ஷேபம் ரகசிய திருசார காலக்ஷேபம் திருவாயு என்ன சொல்லி எல்லா ஒரு 15 வருஷத்துக்குள்ளே எல்லாம் நடந்திருக்கு. இதை பார்த்தா பெருமாளுக்கே ஆச்சரியம். அப்புள்ளாரே அது எப்படி முடிஞ்சதுன்னு கேட்டார் பெருமாள் வரதராஜ பெருமாள். இது எப்படி முடிஞ்சது அப்படின்னா இப்ப அப்புள்ளார் சொன்னார் தெரியாத மாதிரி கேட்கிறீர உம்ம கடாட்சம் தான் முடிஞ்சது. நீர் தானே கேட்டா உங்க கோயில்ல தான் நடாதூர் அம்மாள் கடாட்சம் நடந்தது. நீரே நடாதூர் அம்மால அதாவது நடாதூர் அம்மாள் தேசியனை கடாட்சம் பண்ணதுங்கிறது நம்ம சம்பிரதாயத்திலே ரொம்ப பெரிய வைபவம் அது. ஏன்னா அது காஞ்சிபுரம் பெருமாள் ஏற்ப பெருமாள் சன்னதியில நடக்கிற விஷயம். நீர் தானே அன்னைக்கு நடாது பெருமாளுக்கு வந்து கடாட்சம் பண்ண வச்சு நீர் தானே என்ன கொண்டு காலட்சேபம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சு. அப்போ உம்மால தான் எல்லாம் நடந்தது இல்லாட்டா நடக்குமான்னா ஆனானப்பட்ட ஆள வந்தா இருக்கு அவர் ஆச்சாரியன் உபதேசம் பண்றது படாதுபாடு போட்டார். ஆள வந்து அவர் ராஜாவா போயிட்டு கடைசியில் அவருக்கு கீரையை கொடுத்து அப்படி எல்லாம் உபதேசம் பண்றது படாதுபாடு போட்டிருக்காரு. அப்படி இருக்கிற இது ஒரு 15 வருஷத்துக்குள்ள இந்த காரியம் சுலபமா நடந்து போயிருச்சுன்னா அது உம்மத்தவர் எதுவும் காரணமா இருக்க முடியாது அப்படின்னாரா. அந்த மாதிரியாக 10 வருஷம் எடுக்கும். அப்ப தேசியனுக்கு 15 வயசு 15 வருஷம் ஆயிருக்கு. நமக்கு என்ன ஆகும் கேட்டான்னா தேசிய நமக்கு ஒரு கணக்கான 150 வருஷம் ஆகும். ஆனா நம்ம இருக்க மாட்டோம் 25 வருஷத்துக்கு மேல யாரும் படிக்கிறதுக்கு தயார் கிடையாது. இப்ப அதுல என்ன வருமோ அதுதான் வரும். தேசியம் அதுக்கேத்தா வரையும் நம்ம கேட்டா வரதான் சுருக்கமா சொல்றேன். ஒரு பக்கத்துல ஒரு கிரந்தம் இருக்கு, 2 பக்கத்துல புஸ்தகம் இருக்கு, 10 பக்கத்துல புஸ்தகம் இருக்கு, 20 பக்கத்துல புஸ்தகம் இருக்கு, 150 பக்கத்துல புஸ்தகம் எப்படி வேணா இருக்கு. யார் யாருக்கு எப்படி வேணுமோ அதை படிச்சுக்கலாம். இந்த தேசிய ரகசிய ரத்னாவளி அப்படின்னு ஒரு புஸ்தகம், 30 வாக்கியம் இந்த புத்தகம் ரகசிய ரத்னாவளிக்கு அதுக்கு வியாக்கியானம் ஒண்ணு அவரே கண்டுக்கிறேன். அது 30 பக்கம் நீ இதையும் படிச்சுக்கோ வேணா அதையும் படிச்சுக்கோ என்ன வேணும் என்ன வேணுமோ படிச்சுக்கோ. இது அழகா சாதிக்க செங்கன் சிரிச்சிரிதே மொத்தமா நம்ம மேல கொட்டவ அழகா சொல்ற எப்படி ஒரு சிஷ்யனை தயார் பண்றா கொஞ்சம் கொஞ்சமா கடாட்சம் பண்றான் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உபதேசம் பண்றான். சின்ன வயசுல அந்த குழந்தை பிறந்த சின்ன வயசுல அந்த குழந்தைக்கு 5 வயசானவனே வாசிக்க வச்சு அதுக்கு சின்ன சின்ன ஸ்தோத்திரங்களையும் சின்ன சின்ன திருப்பாவை போல உள்ள பிரபந்தங்களையும் மெதுவா சொல்லி கொடுத்து இன்னும் கொஞ்சம் 6 வயசு 6.5 வயசு ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்தோத்திரங்கள் தேயாசதகம் அப்படிங்கிற ஸ்தோத்திரங்களையும் நல்ல திருவாயு மொழி அதெல்லாம் சொல்லி கொடுத்து 7 வயசு ஆனா அதுக்கு உபநயனம் பண்ணி வச்சு அந்த உபநயனத்துக்கு அப்புறம் வேதாத்தியனம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு கூடவே சம்ஸ்கிருத பாஷை பரிச்சயங்கள் இதெல்லாம் சொல்லி கூடவே தமிழ் பிரபந்தங்கள் ஏதாவது பாக்கி இருந்தா அதெல்லாமும் வச்சு எல்லாம் மெதுவா அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் வேதாத்தியனம் ஆன உடனே சாமானிய சாஸ்திரம் அப்படிங்கிறதா நியாயசாஸ்திரம் வியாக்கரண சாஸ்திரம் எல்லாம் சொல்லி கொடுத்து வேதாந்தத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் வேதாந்த காலக்ஷேபத்தை சொல்லி அதுக்கப்புறம் ரகசிய அர்த்தங்கள் எல்லாம் சொல்லி அப்போ மொத்தம் திருவாயுமொழி அர்த்தம் ரகசிய அர்த்தம் இது எல்லாம் சொல்லி தயார் பண்ணி வைக்கிறாராம். சின்ன வயசுலேருந்து ஆரம்பம் இது இப்படிதானே ஒரு சிஷ்யனை ஒரு ஆச்சாரியன் அப்படிங்கிறவர் பொதுவாக தயாரிக்க. இதுதான் முதல்ல வேதம் படிக்கணும்னு ஆரம்பிப்பான், அதுக்கப்புறம் அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அந்த கதை சொல்ற. அவர் 5 வயசுல இது ஒரு அழகான வழக்கம், இப்ப மாறி போச்சு இந்த வழக்கம்லாம். ஒரு 4 வயசு வரைக்கும் குழந்தை நன்னா விளையாடி 5 வயசுல அரிச்சூடிய கையில கொடுத்து அதுக்கு ஹரி அப்படின்னு சொல்லி, அதனாலதான் அரிச்சூடின்னு பெயர். ஹரின்னு முதல்ல ஆரம்பம் வரும், அதுக்கப்புறம் அகாரம் ஆரம்பம், பகவானுடைய வாச்சகமான அகாரத்தை ஆரம்பிச்சு அதுக்கு அக்ஷரத்தை சொல்லி கொடுத்து சின்ன சின்ன லகுவான ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்து இப்படி இருந்த காலம் போய் அது 2 வயசுல வாயில இட்லி திணிச்சு அது ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு என்னென்ன பண்ணமோ அங்க போய் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எதையோ சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து 5 வயசு 6 வயசுல ரைமெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. காலம் மாறி போயிருக்கு இப்போ. ஆனால் திவ்யபுரம் தான் அழகான விஷயம், 5 வயசுல சொல்லிக் கொடுக்கறது அழகான விஷயம், 5 வயசுல எழுத வைக்கிறது அழகான விஷயம், சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்போ ஏன்னா காலங்கிறது அப்படி இருக்கு, இருக்கட்டும். ஆச்சாரியன் பண்ற கடாட்சத்துக்கு சொல்லுவேன், 5 வயசுலேருந்து ஆரம்பிக்கிறான், அவதான் சொல்லிக் கொடுக்குறான். அடியனுடைய ஆச்சாரியன் பிறந்தவர் ராகுல்பாக்கம் சுவாமி ஆகட்டும், மதுராந்தன் சுவாமி ஆகட்டும், அடியனுடைய திருத்தோப்பனார் ஆகட்டும், எல்லாரும் அப்படிதானே சொல்லி கொடுத்துருக்கா. சின்ன வயசுலேயே அடியன் பல்லாண்டு சொல்லி கொடுத்தவர் மதுராந்தன் சுவாமி, என்ன சகல சாஸ்திரங்களையும் வேதங்களையும் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவர் தான் பல்லாண்டு ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்த. அது மாதிரி பாதுகா சகஸ்திரம் பாடம் படிச்சு நாவல் பக்கம் சுவாமி கிட்ட, ஆயில இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் படிச்சு அப்படின்னு தவப்பனார் கிட்ட, இது எல்லாம் ஆச்சாரியர்கள் தன் தரம் பார்க்காம இறங்கி வந்து சிரிச்சிறிதே விழிச்சிருக்கா, மொத்தமா விழிக்கல. அவளுடைய நிலைமை இல்லாமல் நம்மளுடைய நிலைமையை பார்த்து விழிச்சிருக்கா. செங்கஞ்சிரிச்சிறிதே எம்மேல் விழியாமோ, இப்படிதான் கடாட்சம். திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல், சூரிய சந்திரன் போல கடாட்சம். சந்திரன் குளிர்ச்சியா இருப்பான், சூரியன் வெப்பத்தோட இருப்பான். குளிர்ச்சியானதாலே ஞானத்தை கொடுக்கறான், வெப்பத்தோட இருக்கிறபடினாலே நம்ம பாபத்தை போக்குறான். ஏன்னா அந்த கடாட்சம் தான் நம்ம பாபத்தை போனால்தான ஞானம் வரும், நம்ம பாபத்தை போக்கி ஞானத்தை உண்டாக்கும். திருத்தி பணி கொள்வான்ங்க முதல் வியாழ்வார். நம்மளவர் என்ன பண்றாருன்னா திருத்தி பணி கொள்வார், பயன் நன்றாகிலும் பாங்கல்லாகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வார். தாயினும் மிரட்டா, என்ன திருத்தி இப்படி பண்ணாத இப்படி பண்ணு அப்படிங்கிறார். அப்ப சூரியன் போல கடாட்சமும் தேவையா இருக்கு, ஒரேடியா குளிர கடாட்சம்ங்கிறது இருந்தா போறேன். அந்த கடாட்சம் தப்பு பண்ணும் போது, தப்பான வழி சொல்லும் போது, தப்பான அர்த்தம் சொல்லும் போது அப்ப திருத்த வேண்டியதா இருக்கு. அதனால திருத்தி தானே சிஷியனை சரியாக்கணும். அப்ப திருத்தத்துக்காக ஒரு கண் வச்சிருக்கலாம், அதுக்கு அனுகிரகத்துக்காக ஒரு கண்ணை வச்சிருக்கலாம். திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண், ரெண்டு கண்ணுமே அழகிய கண்ணுங்கிறார், ரெண்டு பேரும் ஆச்சரியமான கண். ஏன்னா திருத்தறது நல்லது தானே, அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது, எங்களுக்கு ரெண்டும் வேணும், எங்கள் மேல் சாபம், எங்களுக்கு மேல சாபம் போகணும். ஏன்னா இது பாபம் போற கணக்கு கிடையாது, எத்தனை ஜென்ம ஜென்மாந்தரமாக சேர்த்து வச்சுது இது. இத்தனை ஜென்மாந்தரத்துல எங்களுக்கு ஒரு திரு அஷ்டாட்சரம் கேட்டிருந்தோம்னா, இல்ல திருவாய்மொழி கேட்டிருந்தோம்னா இது எல்லாம் போயிருக்கும், ஜென்மமே போயிருக்குமே. ஜென்ம பிரத்வம்சி ஜென்ம பிரதம் அப்படிங்கிற ஜென்மத்தை எல்லாம் தொலைக்கக்கூடிய ஒரு ஜென்மம் ஒண்ணு, இனிமே ஜென்மம் கிடையாது. அந்த ஜென்மத்தை கொடுக்கற ஆச்சாரியங்க பெருமாள் நமக்கு ஒரு ஜென்மம் கொடுக்கிறார். அந்த ஜென்மம் என்ன தெரியுமோ இல்லையோ, ஜென்மம்னா பிறப்பு. பெருமாள் நமக்கு கொடுக்கக்கூடிய பிறப்பு அப்படிங்கிறது இது தொடர்ந்து வரக்கூடிய பிறப்பு, இன்னையும் தொடர்ந்து வரக்கூடிய பிறப்பு. இத்தனை நாள தொடர்ந்து வந்து இருக்கு 10,000 ஜென்மம், இன்னும் ஒரு 10,000 ஜென்மம் வரும். அதுக்கேற்ற கர்மா இருக்கு, அந்த கர்மா தீன்மாக பெருமாள் கொடுத்துட்டே இருக்க. ஆனால் எங்க ஆச்சாரியர் எங்களுக்கு ஒரு ஜென்மம் ஒன்று கொடுத்தார், ஒரு பிறவி, புது பிறவி, அது ஞானங்கிற பிறவி. அந்த பிறவி எப்படிப்பட்ட பிறவினா ஜென்ம பிரத்வம்சி ஜென்மம், இனிமேல் பிறவியே இல்லாத அளவு வரக்கூடிய ஒரு பிறவி, அந்த பிறவியை கொடுத்தவர் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி எங்களுக்கு மேல இருந்த சாபங்கள், என்ன சாபமோ இப்படி எல்லாம் இருந்திருக்கு, அந்த சாபங்கள்லாம் போகணும், எங்க பாபங்கள்லாம் போகணும். பாபமே ரொம்ப ஒசந்தது சாபம், சாதாரண பாபம் இல்ல, இது சாபம் போல இருக்கு, அது போகணும். எங்கள் மேல் சாபம், ஆச்சாரிய கடாட்சத்தினாலே சாபம் போகுங்கிறது நல்லா தெரிஞ்சதுதான், எத்தனையோ பேருக்கு போயிருக்கு. எங்கள் மேல் சாபம் இழிந்தேதோம்பாவாய் அப்படிங்கிறா, இப்படியாக நீர் வந்து கடாட்சம் பண்ணி அருள வேணும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியன் கிட்ட பிரார்த்திக்கிற போன பாசுரம் வரைக்கும் சுப்பிரபாதம் பாடுறதாக இருந்தது, ஆச்சாரியனை எழுப்புறதாக இருந்தது. எழுப்பிருந்தனா ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ சரணாகதி பண்ணணும், அதனால சரணாகதி பண்ணணுங்கிறதுக்காக இப்ப கடாட்சத்த பிரார்த்திக்கிறேன். இந்த பாட்டுல ஆச்சாரிய கடாட்சத்தினால்தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுனால அத பிரார்த்திக்கிறேன். இப்போ ஆழ்வாரம் பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.